சின்ன மணிக்குயிலு சிந்து படிக்குதடி நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே ஒரு பாக்கு வெத்தலையாம் அத மாத்திக்கொள்ளணுமா நல்ல நாள் குறிக்கணுமா அத நிச்சயம் செய்யணுமா அட தக்கிடத தத்தோம் தக்கிடத தத்தோம் பொட்டு முழங்கணுமா ஒரு நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே